ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டியாடும் எழிலோ இவள் ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டியாடும் எழிலோ குளிர் ஓடையில் மிதக்கும் மல ஜாடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ நெஞ்சில் கூடுகட்டி வாழும் குயிலோ வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டியாடும் எழிலோ குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ நெஞ்சில் குடுகட்டி வாழும் குயிலோ முயில் ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டியாடும் எழிலோ